अभीतः मणिपादुके निबद्धैः कृतसंस्कार विशेषमात्मरत्नैः कुरुते भवती पदं मुरारेः कठिनेऽस्मिन् हृदि मे निवेशयोग्यम्। श्लोकम् ऐनोचि पदिनञ्जु अभिरः मणिपादुके निबद्धैः कृतसंस्कार विशेषमात्मरत्नैः कुरुते भवती पदं मुरारेः कठिनेऽस्मिन् हृदि मे निवेशयोग्यम्। अभिधः मणिपादुके निबद्धैः कृतसंस्कार विशेषम् आत्मरत्नैः। ये पादुका देवी मणिपादुके रत्नमयमान पादुकையே நீ எப்படி இருக்க அப்படிங்கிட்டவனாக்க அபிதா நிபத்தைஹ ஆத்மரத்னை உன் பா திருவடி உன் மேல பாதுகையின் மீது எல்லா பக்கங்களிலும் ரத்தனம் அழைக்கப்பட்டிருக்கிறது, பலவிதமான ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது. ரத்தனங்கள் எல்லாம் எப்பேற்பட்டது கடினமானவை. கடினமான ரத்தனங்கள் மேல பெருமாள் ரத்தனங்கள் உள்ள பாதுகையின் மீது பெருமாள் தன் திருவடியை வைத்து நடக்கிறார். பெருமாளுடைய திருவடி எப்பேற்பட்டது தாமரை மலர் போன்று மிக மென்மையானது. ஆக மலர் போன்று மென்மையான பகவானுடைய திருவடிய நீ என்ன பண்ற, உன் கடினமான ரத்தனங்கள் ஏற்ற உன் மீது வைக்க முடியாத பண்ணுகிறாய். ஏன் அந்த பெருமாளுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற நீ அப்படின்னு கேட்டாக்க, பக்தர்கள் இடத்துல இருக்க முடியாத பிரீதி வாத்சல்யம் ஜாஸ்தி உனக்கு. பக்தர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, குருதே பவதி பதம் முராரேகே. முராரேகே பதம், அதாவது எம்பெருமானுடைய திருவடிய நீ என்ன பண்ணிருக்க, கிருத சம்ஸ்கார விசேஷம், ஒரு சம்ஸ்கார விசேஷத்தோடு கூடினதாக பண்ணியிருக்க. என்ன சம்ஸ்கார விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, கடினமான இடத்துல தன்னுடைய மிருதுவான மென்மையான பாதங்களை வைக்க முடியாமல் இருந்த எம்பெருமானை கடினமான இடத்திலையும் வைப்பதற்கு பழக்கி விட்டாள். ஏன்னா அவனுடைய ரத்தனங்கள்லாம் மிக கடினமானவை. அந்த கடினமான ரத்தனங்களின் மீது உன் மீது பெருமாள் திருவடியை வைத்து வைத்து ரொம்ப பழகி போச்சு அவருக்கு. என்ன எவ்வளவு கடினமான இடம் வந்தாலும் கூட அது மேலெல்லாம் திருவடியை வச்சு நடக்கிறார் அவர். எதற்காக அப்படி கடினமான கஷ்டமான இடங்களில் பெருமாள் நடக்க முடியா பழக்கி வைக்கணும் உனக்கு நீ அப்படின்னு கேட்டவனா, உன் பக்தர்களை அனுகிரகிப்பதற்காக நீ அதை மாதிரி பண்ணியிருக்கிறாய். கடினேஸ்மின் ஹிருதியுமே நிவேச யோக்யம். நீ என்ன பண்ணுகிறாய், பெருமாளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுடைய ஹிரதயத்தில் தங்க முடியாத பண்ணி, அப்படின்னா பெருமாளை ஹிரதயத்தில் தியானம் பண்ண முடியாத பண்ணி அதன் மூலமாக அவர்கள் மோட்சமடைவதற்கு வழிவகுக்கிறாய் நீ இல்லவா. அப்போ பெருமாள் திருவடியோட உள்ள வந்து இறங்கணுமோ இல்லையோ நம்ம ஹிரதயத்தில், நம்முடைய ஹிரதயங்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா சுவாமி சாதிக்கிறார், அது காம குரோத லோப மோக மத மாத்சரியம் சொல்வார்களே, அத மாதிரி கெட்ட குணங்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கல்லு முள்ளு மாதிரி இல்லையா, கல்லு முள்ளு நிறைந்தது மாதிரி இருக்கு என்னுடைய மனோபாவம் மனசெல்லாம் அப்படி இருக்கு. அதுல ஹிரதயத்தில் பெருமாள் வந்து தங்கணும், கொஞ்சமாவது மென்மை இருந்தா தங்கலாம். மென்மை எதனால, மென்மை எப்ப ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஆத்ம குணங்கள் இருந்தா ஏற்படும். அத கௌதம தர்மசூத்திரத்தில் சாதிப்பார், அச அஷ்டாவாத்ம குணாக, எட்டு ஆத்ம குணங்கள் ஒருத்தருக்கு வரணும். தயா சர்வபூதேஷு, எல்லா இடத்துலையும் நமக்கு கருணை இருக்கணும். சமா, பெரியோராயினும் பொறுப்பது கடனே, சிறியோர் செய்த சிறுவிழை எல்லாம் பெரியோராயினும் பொறுப்பது கடனே என்பார்கள். அதனால தப்புகளை எல்லாம் கொஞ்சம் பொறுமையா பொறுத்து கொள்ளக்கூடிய மனோபாவம் வேணும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும். அது சமா அனசூயா, பிறருடைய உக்கரசத்தை பார்த்து உயர்வை பார்த்து அசூயப்படக்கூடாது. சௌச்சம், எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும், வாக்கிலையும் சரி மனசிலையும் சரி உடலிலும் சரி எல்லாவற்றிலும் தூய்மை இருக்க வேண்டும் நமக்கு. அனாயாசகம், நல்ல காரியங்கள் எதையும் கர்மாக்கள் எதையும் செய்வதாக இருந்தால் ஆயாசம் கூடாது, கிடுகிடுன்னு அண்ணா ஒழுங்காக செய்யக்கூடிய ஒரு திறமை வேணும். அனாயாசகம், மங்களம், எப்பொழுதும் பிறருக்கு நன்மையே விளைவிக்கக்கூடிய நல்ல காரியங்களையே நம்ம செய்யணும். அகார்பண்யம், கிருபணத்தன்மை கூடாது, நம்மகிட்ட இருக்க முடியாத வசதி கூட பிறருக்கும் கொடுத்து உதவணும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் தானே அனுபவிப்பது அப்படிங்கிற எண்ணம் கூடாது. அகார்பண்யம், அஸ்பிருகம், அப்படி பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்போ வரும் அப்படிங்கிறப்பனாக்க, கொஞ்சம் நம்முடைய வசதிக்குள்ள எல்லாத்துலேயும் அதிக பற்று இருக்கக்கூடாது. ஆக ரொம்ப பற்றி இருந்தா என்ன பண்ணும், அது நமக்கே இருக்கணும் இந்த வசதி இன்னும் எப்படி கொடுக்கறது என்று தோன்றும். அதனால அஸ்புரகா பற்றற்ற நிலை வேண்டும். ஆக தேய சமா அனுசூயா சௌச்சம் அனாயாசா மங்களம் அகார்பண்யம் அஸ்புரகா என்ற நல்ல குணங்கள் இருந்தால் அப்ப மனசு எப்படி இருக்கும், நம்முடைய ஹிருதயம் எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கும். மென்மையாக இருந்தா அதுல எம்பெருமான் திருடி வைப்பார். ஆக எம்பெருமான் நாம் தியானம் பண்ணுகின்ற காலத்துல நம்முடைய ஹிருதயத்தில் எம்பெருமான் தங்குவதற்கு இடம் அளிக்கும். ஆனால் என்னுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, காமக்ரோத லோபம் சொல்லக்கூடியதான கெட்ட குணங்களினாலே என்ன முள்ளுங்கள் நிறைந்த இடத்துல கால் வைப்பது எப்படி கடினமோ அதே மாதிரி என்னுடைய மனசுலையும் கால் வைப்பது கடினம். அப்போ பெருமாளே என் மனசுல எழுந்துள்ளாது போனால், பெருமாளை தியானம் பண்ணக்கூடிய வழியே இல்லாமல் போனால் கடைசியில மோட்சம் எப்படி கிடைக்கும்? அதனால நாம் என்ன பண்றோம், பாதுகாவியை சேவித்து பிரார்த்திக்கிறோம். பாதுகாவி தன்னுடைய கிருபினால என்ன பண்றா, பெருமாளை தான் எழுத்திருக்க தன் மீது எழுத்திருக்கும் யார் ரத்தனங்கள் இருக்கேன், கரடு முரடான ரத்தனங்கள், அந்த ரத்தனங்கள் மேல பெருமாளையை திருவடியை வைத்து நடக்கும்படியாக பண்ணி அவருக்கு கொஞ்சம் கெட்டியான இடத்துல கூட திருவடியை வைத்து நடக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பண்ணி வைக்கிறான். அப்பேற்பட்ட பழக்கத்தை பண்ணி வச்சு என்ன பண்றான், நம்முடைய ஹிருதயத்தில் அழைத்துன்னு வந்து தங்கும்படியாக பண்றான். அதனால பாதுகா தேவி, உன்னுடைய கடினமான ரத்தனங்களாலே பெருமாளை அதன் மீது திருவடி வைத்து நடப்பதற்கு நீ பழக்கினது எதற்காக கேட்டா, எங்களுடைய மனம் போன்ற அதாவது கரடு முரடான ஆத்மகுணம் இல்லாத மன ஹிருதயத்திலையும் கூட எம்பெருமான் தங்கி எங்களை போன்றவரையும் குற்றமுடையவரையும் அனுகிரகிக்க வேண்டும் எம்பெருமான் என்பதற்காக நீ எப்படி பண்ணுகிறாய் போலும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். நிஜரத்ன கராஞ்சலை மதியான் அபராதான் அவதூய தத்த சாம்யா ரமயா சகிதஸ்ய ரங்கவர்த்துரு பதையோரற்பய பாதுகே ஸ்வயம்மாம். ஸ்லோகம் 516. நிஜரத்ன கராஞ்சலை மதியான் அபராதான் அவதூய தத்த சாம்யா ரமயா சகிதஸ்ய ரங்கவர்த்துரு பதையோரற்பய பாதுகே ஸ்வயம்மாம். மாதிகையை பார்த்து பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசி. நீ என்ன பண்ணணும் எனக்கு பத்தாசை அப்படின்னு கேட்டா, ரமயா சகிதஸ்ய ரங்கபர்த்து பிராட்டியோடு ரங்கநாயகியோடு கூடின ரங்கபர்த்தா ரங்கநாதன் இருக்கானே அவனுடைய பதையோரற்பய பாதுகே ஸ்வயம்மாம், அவனுடைய திருவடிவாரத்தில் நீ அர்ப்பணம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எப்படி ஆனால் எம்பெருமானுக்கு திருவடி கைங்கரியம் பண்ணுகின்றாயோ அதே மாதிரி நானும் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணும்படியாக நீ ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா. அப்படி பண்ணுறதாக என்ன பண்ணணும், பெருமானுடைய கைங்கரியம் பண்ணுவதற்கு யோகியதை வேணும்னா அப்போ பாதுகைக்கு சமமாக இருக்கணும். பாதுகை எப்பேற்பட்டவரை நிர்தோஷா எந்த விதமான கல்மஷமும் இல்லாதவர் எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாதுகையே உனக்கு சமமா என்னையும் பண்ணு அப்படின்னா எப்படி பண்றது, நீயோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து ஒவ்வொரு ஜென்மங்களையும் செய்த புண்ணிய பாபங்கள்லாம் நிறைஞ்சு கிடக்க அப்படி இருக்குச்ச, அவ்வளவு நீ எனக்கு சமமாக வந்து பெருமாளை கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எப்படி அடைவாய் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பாதுகையை பார்த்து பிரார்த்திக்கிறார், நிகரத்தன கரஞ்சலை மகியான் அபராதான் அவதூய தத்த சாமியா. ஏ பாதுகா தேவி, நீ என்ன பண்ணணும், நிஜ ரத்ன கராஞ்சலை உன்னுடைய ரத்தனங்கள் உண்மையில் அழைக்கப்பட்ட ரத்தனங்கள், அந்த ரத்தனங்களுடைய ஒளிகளாகிற கரங்கள் கைகள் அதனுடைய அஞ்சலை முனிபா கராகரம் ஆக உன்னுடைய கை நுனிகளாலே என்ன பண்ணணும், மதியான் அபராதான் அவதூய என்னுடைய அபராதங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னார். அதாவது என்னுடைய அபராதங்கள் எல்லாம் போக்கி உனக்கு சமமாக என்ன நீ ஆக்கிக்கணும். என்னுடைய அபராதங்களை எப்படி போக்குறதுன்னாக்க, கீழே அபராதங்கள் என்ன குப்பையும் குப்பையும் அது மாதிரி தானே இது, அதனால என்னுடைய பாபங்கள் எல்லாம் உன்னுடைய கையால தள்ளிவிட்டு தெரிஞ்சா என் மேல இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் உன் கையால, உன் கைங்கிறது என்னது அவருடைய கிரணங்களாகிற கை, ரத்தனங்களுடைய கிரணங்களாகிற கை, அதனால என்னுடைய பாபங்கள் எல்லாம் தட்டி சுத்தம் பண்ணி நீ உனக்கு சமமா என்ன பண்ணிவிடலாமோ இல்லையோ அப்படிங்கிறார். எப்படி சமம் கேட்டோம்னா, பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ரத்தனங்களுடைய கிரணங்களால பல பல பலன்னு பிரகாசிக்கிறான் அந்த அதனுடைய தேஜஸினுடைய நடுவில் அப்படி பிரகாசிக்கிறாவ. அதே மாதிரி இவன் சேவி பெருமாள்கிட்ட பாதுகையை சேவிக்கிற காலத்துல பாதுகாரத்தனுடைய கிரணங்கள் எல்லாம் இவா மேலையும் முழுக்க வளரும். சரிஞ்சா இவா மேலையும் முழுக்க வளர்றதுனால பாதுகா தேவிய கிரணங்களாலே சூழப்பட்டு எப்படி வளர்ந்துகிறாளோ அதே மாதிரி அவரை சேவிக்கிற நம்முடைய நம்மதும் அந்த கிரணங்கள் விழுகின்றதுனாலே நானும் அந்த கிரணங்களாலே சூழப்பட்டு இருக்கிறோம். அந்த கிரணங்களால் சூழப்பட்டு நீ என்ன பண்ணணும் போ அப்படின்னு கேட்டமானாக்க எங்கிட்ட இருக்கக்கூடிய பாபத்தெல்லாம் நீ போய்க்கணும். போய்க்கிட்டா அப்போ தத்த சாமியா ரெண்டு பேரும் சமமாயிடும். உனக்கு பெருமாளுக்கு இங்கிறவனுக்குரிய யோகியதை உனக்கு இருக்கு, பாபங்கள் எதுவும் இல்லாதனால. அதே மாதிரி எனக்கு இருக்கமையான பாபங்கள் எல்லாம் கிரணங்களார கைகளார ஒதுக்கி தள்ளிவிட்டு பாபங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டியானாக்க நானும் உன்னுடைய கிரணங்கள் ஒளியில நானும் பிரகாஷ் உன்ன போலயே நானும் பிரகாசிப்பேன். அதனால உன்ன போல நான் பிரகாசிக்கிற காலத்துல எனக்கும் நீ பெருமாளுக்கு இங்கிற பண்ற யோகியதை உனக்கு இருக்கோ இல்லையோ அந்த யோகியதை எனக்கும் கிடைக்க முடியாத நீ பண்ணணும். ஆக ரமயா சகித சரங்கபர்த்து பதையோரற்பய பாதுகே சுயம்மாம். ஆகினால் நீ என்ன பண்ணணும், அத மாதிரி உனக்கு சமமாக என்னை ஆக்கி என்னை கொண்ட விமானமுடைய திருடி வாரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆக என்னுடைய பாபங்களை போக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு. ஆக பாதுகையை சேவிச்சவனாக பாதுகா அனுகிரகத்தினால நம்முடைய பாபங்கள்லாம் தொடையிறது. அவருடைய புருஷகாரத்தினால நாம் எம்பருவாரத்தில் கைங்கிரம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெறுகிறோம். அதனால பாதுகையே பாகவத் சாமியம் கிடைக்குமாறு நீ என்ன பண்ணணும், எனக்கு எல்லா விதமான பாவங்களையும் போக்கி சாமியத்தை கொடுக்கணும். சரிதான், புண்ணிய பாவங்கள் போக வேண்டிய போகணுமே என்ன பண்றதுன்னு கேட்டேனாக்க அதற்காக நீ என்ன பண்ணணும், ரத்தினுடைய கிரணங்கள் ஆகிற கை நுனிகளாலே கை பாவங்கள் எல்லாம் போக்கி உனக்கு சமமாக என்னை ஆக்கி என்னை நீ மறுபடியும் எம்பெருமானுடைய திருடி வாரத்தில் கைங்கறி பண்ணும்படியாக பண்ணி வைப்பாயாக நான் உயிர்ந்து விடுவேன். இதுலேருந்து என்ன தெரியுது, முதல்ல பகவத் பாதுகா சாமியம், அப்புறம் பகவத் சாமியமும் நமக்கு கிடைக்கிறது. பாதுகா சாமியம் அதனால அப்படின்னா பாபங்கள்லாம் எல்லாம் போவதனால பாதுகள் போன ஒருபாடு மோட்சம் கிடைச்சாக்க அங்க பகவத் சாமியம் நமக்கு கிடைக்கிறது. எம்பெருமானும் பெருவாலும் நம்ம ஆதி ஜீவாத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கிட்டோம்னாக்க ரெண்டும் ஞானானந்தமயமானது, ஞானஸ்வரூபமானது ஆனந்தமயமாக விளங்குறது. அதே மாதிரி ஜீவாத்மஸ்வரூபமும் ஆனந்தமயமாகவும் ஞானமயமாகவும் தான் இருக்கு சுத்தமாக. ஆனால் இந்த நீலாயுபூதியில நிறைய பாபங்கள் எல்லாம் பண்ணி கர்மாக்களும் நிறையா சேர்ந்துட்டு அப்படினால சஞ்சித கர்மாக்களால தோஷங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த தோஷங்களே உன்னுடைய உன்னை சேவிக்கிறேன்னு இல்லையோ உன்னை சேவிச்சு அவனுடைய கிரணங்கள்லாம் என் மேல வந்து சூழறது. சூழ்ந்தது என்ன பண்றது அப்படின்னா எங்கிட்ட இருக்கான பாவத்தெல்லாம் போக்குறதுன்னு தாத்பரியம். கையால தடுறதுனாக்க என்ன, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அது போக்குறது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் உன்னை சேவிப்பதனால எனக்கு போனாக்க அதுக்கப்புறம் ஒன்னு சாமியம் கிடைக்கிறது. அதாவது உன்னுடைய சாமியமாவது நீ எப்படி எப்பொழுதும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய யோகியதானது எனக்கும் கிடைக்கிறது. அப்படி கிடைச்சது நான் அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணணும், என்ன எம்பெருமானுடைய திருவாரத்தில் சேர்த்து எப்போதும் நிரந்தர கைங்கரியம் பண்ணும்படியாக என்னை நீ அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகம். ரஷ்மிஜால பரிவேஷ பந்துரா ரங்கபூமிபதி ரத்ன பாதுகே விஸ்வலோசன விஹங்கஹாரிணி வாகுரேவ விததா விராஜசே. ரஷ்மி ஸ்லோகம் 517. ரஷ்மிஜால பரிவேஷ பந்துரா ரங்கபூமிபதி ரத்ன பாதுகே விஸ்வலோசன விஹங்கஹாரிணி வாகுரேவ விததா விராஜசே. இந்த ஸ்லோகத்தில் நீ எப்படி இருக்க, பாதுகா தேவி ரொம்ப அழகா இருக்கு, உன்னுடைய கிரணங்கள்லாம் சுத்தி வளைச்சுட்டு இருக்கு, அது எப்படி இருக்கு, கயிறுகளால பின்னப்பட்ட வலை போல இருக்கு உன்னுடைய கிரணங்கள் சுத்தி சூழ்ந்து அழகா இருப்பதெல்லாம் தெரிஞ்சுதான். நீ என்ன பண்ற, அந்த வலை எதுக்காக அப்படி முடிச்சுருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வலையினால எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கிறதுனால பாதுகா தேவியினுடைய ரத்தனங்கள் கிரணங்கள் நன்றாக வீசுகின்றன. அதனால திருவடியும் அழகா இருக்கு, பாதுகையும் அழகா இருக்கு, சுற்றுப்புறமும் அழகா இருக்கு. அதை பார்த்தோன்னே தேவலோகத்தில் இருக்க முடியாத தேவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறான், அதே மாதிரி பூலோகத்தில் இருக்க முடியாதவர்களும் பெருமாளை வந்து சேவிக்கிறார். ஏன் காரணம் என்ன, இந்த பாதுகையினுடைய அழகானது அவர்களெல்லாம் கவர்ந்து இழுக்கிறது. ஆக எல்லாருடைய கண்களும் பாதுகை மேல படும்படியாகவும் அதன் மூலமாக எப்பெருமானுடைய திருவிழி அனுபவிக்க முடியுமாகவும் பண்ணுகிறது ஆறு இந்த பாதுகா தேவியினுடைய கிரணஜாலங்கள் இல்லையா. அதனால அதை பார்த்தா எப்படி இருக்கு, எல்லாரும் கண்ணை இங்கேதானே வைக்கிறா, எங்க பார்த்துன்னு வந்தாலும் கூட பெருமாள் ஏழுட்டார்னா அந்த பாதுகா தேவியினுடைய சுற்று வட்டத்தில் தான் கண்ணெல்லாம் இழுக்கிறது அழகா பார்த்துடனே. ஆக பாதுகாதேவியும் பெருமாள் திருவடியும் சேவிக்கிறார். அப்ப பாதுகாதேவி என்ன பண்றா, எல்லாருடைய கண்களையும் தன் பக்கம் இழுக்கிறா. அது எப்படி இழுக்கிறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, வலை போட்டு பத்தி பட்சிகளை பறவைகள் எல்லாம் எப்படி ஆனால் பிடிப்பார்களோ, வலை மின்னி வச்சுட்டு இருப்பார், அதுல ஏதாவது உணவுப் பொருளை வச்சுவிட்டா அதுக்குள்ள வந்து எல்லாம் வந்து உணவுப் பொருளை சாப்பிட ஆரம்பிக்கும். உடனே கயத்தை எழுத்தா வாய் மூடின்றோம், எல்லாம் வலையில ஆட்டுன்றோம். அதுபோல நீ என்ன பண்றது, லோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுடைய கண்கள், மனுஷருடைய கண்கள், எல்லாருடைய கண்களாகிற கண்கள்லாம் பறவைகள் மாதிரி, அந்த கண்களாகிற பறவைகள் எல்லாம் நீ என்ன பண்ற, உன்னுடைய ஒளி வெள்ளத்தினாகிற ஒரு குறி இது கொல்லியோ வலை பிடிக்க வேண்டிய வரை அந்த வலையில அகப்படுத்தி எல்லோரையும் நீ இழுத்து விடுகிறாய். ஆக எல்லோருடைய கண்களாகிற பறவைகளை அகப்படுத்தும் பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது, நீ அந்த காரியத்தை செய்கிறாய். அதனால என்ன தெரியுது அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் அந்த பாதகியினுடைய அழகை பார்த்து ரசிச்சு அதே சேவிக்கிறதுக்கு எல்லாரும் வர, கண்ண வச்ச கண்ணு மாறாமல் அப்படி சேவிக்க வர பொழுது பெருமாளை சேவிக்கிறான், பெருமாளுடைய திருவடியை சேவாறது பாதுகா சேவையின் பொழுது அதன்பாக உயர்ந்து போகிறார்கள். அதனால எல்லோரும் உய்வதற்காக நீ என்ன பண்ற, எல்லா மக்களுடைய கண்களாகிற பறவைகளை உன்னுடைய ஒளிவெள்ளமாகிற வலையினாலே கவர்ந்து பெருமாள் திருடிவாரத்தில் சேர்த்து எல்லோரையும் உய்ய முடியாக நீ பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். மானசாம்புஜ விகாசஹேதுபிஹி சேவிதா மணிகணை பிரபாகரைஹி பாதுகே வகசி சத்யராஜிதாம் தேவி விஷ்ணு பத சம்பதன்னவாம். மானசாம்புஜ விகாசஹேதுபிஹி சேவிதா மணிகணை பிரபாகரைஹி பாதுகே வகசி சத்யராஜிதாம் தேவி விஷ்ணு பத சம்பதன்னவாம். ஸ்லோகம் 518. இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவிய ஆகாசமாக உருவகப்படுத்தி பேசுகிறார். ஆகாசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, ஆகாசத்தில் சூரியன் உதிக்கும், சூரியன் இருக்கும், அப்புறம் ராத்திரியில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும். ஆக ஆகாசம்னா நட்சத்திரங்களும் சூரியனும் உள்ள இடம் தான் ஆகாசம். இந்த நட்சத்திரங்களும் சூரியனும் என்ன பண்றது அப்படின்னா, இந்த சூரியன் என்ன பண்றான், பொழுது விடிஞ்சா அங்கங்கே குளங்கள் இருக்க முடியாத தாமரை பூவெல்லாம் சூரியனை கண்டு மலர்றது. ஆக சூரிய கிரணங்கள் தாமரை பூ அழகாக மலர்வதற்கு காரணமாக இருக்கின்றன. அப்போ ஏற்பட்ட சூரியனோட கூடியது ஆகாசம் என்று சொல்லுகிறோம். அதுபோல பாதுகா தேவியும் ஒரு ஆகாசம் போல இருக்காள்னார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, சேவிதா மணிகணை பிரபாகரைஹி, என்ன மணிகணைஹி பிரபாகரைஹி சேவிதா. மணிகணம்னா ரத்தன கூட்டங்கள், நிறைய ரத்தனம் உழைக்கப்பட்டிருக்கு பாதுகையில. அந்த ரத்தனங்களாகிற பிரபாகரம்னா சூத்திரம் சூரியன்கள். ஆனால் அப்பேற்ப சூரியன்களோட கூடியிருக்கு இந்த பாதுகா தேவி இருக்கார். அந்த சூரியன் எப்படி இருக்கு, அந்த சூரியன் எப்படி ஆனால் இது அந்த இது தாமரை பூக்கள் எல்லாம் மலர செய்கிறதோ, அது மாதிரி இந்த பாதுகையாகிற ஆகாசத்தில் இருக்க முடியாத மணி கூட்டங்களாகிற சூரியன்கள் என்ன பண்றதுன்னா, இதுவும் தாமரை பூக்களை மலர செய்கிறது. எங்க தாமரை பூ இருக்கு அப்படின்னா, மானசாம்புஜ விகாச ஹேதுபிஹி, நிறைய பக்தர்கள் சூழ்ந்திருக்கா. அந்த பக்தர்கள் அந்த பாதுகா தேவியை சேவிச்சுட்டு சந்தோஷம் தாங்கல, பாதுகா தேவியும் அதற்கு மேல எம்பெருமானுடைய திருவடியும் அப்படியே வரிசையாக ரங்கநாதனியும் திருவமண்டலங்கள்லாம் அழக சேவிச்ச உடனே சந்தோஷம் தாங்காமல் பக்தியில ஈடுபட்டு அவருடைய மனசெல்லாம் எப்படி இருக்கு, பளிச்சுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கு. அது எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டோம்னா, அவளுடைய மனசாகிற தாமரை பூக்கள், அந்த தாமரை பூக்கள்லாம் இந்த மணி கூட்டங்களாகிற சூரியனுடைய பிரகாசத்தினால அதன் ஒளி பட்டவுடனே விகாசேதிவிகி நன்கு மலர்கின்றன. ஆக இதை பார்த்த உடனே பக்தருடைய மனசெல்லாம் மலர்றது, அப்படி வளர்ந்து சந்தோஷமா இருக்க முடியாத பண்ணுகிறாய் நீ அப்படின்னு. இன்னும் ஆகாசம்னா நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமே அப்படின்னு கேட்டார். அந்த நட்சத்திரமும் இங்கே இருக்குன்னார். பாதுகே வகசி சத்யராஷ்ரிதாம் சத்விகி ஆசிரிதம், சத்துக்கள், சத்துக்கள்னா பெரியோர்கள், எம்பெருமானை பாதுகா தேவியை வணங்குவதற்காக சேவிப்பதற்காக வந்தவர்கள், அவர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள். சத்துன்னா சம்ஸ்கிருதத்தில் நட்சத்திரத்துக்கும் சத்துன்னு பேரும், பெரியவர்களுக்கும் சத்துன்னு பேரு. ஆக இப்ப என்ன பண்ணோம், அதை உருவகப்படுத்திக்கிட்டு பெரியவர்களாகிற நட்சத்திரங்கள், பெரியவர்களாகிய நட்சத்திரங்களும் நிறைய சூழ்ந்திருக்கா இங்க பாதுகா தேவிய இல்லையா, எல்லாரும் சேவிக்கிறாள் அல்லவா. அதனால இப்போ பெரியவர்களாகிற பக்தர்களாகிற நட்சத்திர கூட்டமும் இருக்கு. ஆகாசத்துக்கு வேண்டியது என்ன? சூரியன், நட்சத்திரம், அதெல்லாம் இங்கேயும் இருக்கு. இன்னும் இந்த பாதுகா தேவிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆகாசத்துல ஒரு சூரியன் தான் உதிக்கும், ஆனால் பாதுகா தேவி ஆகிற ஆகாசம் இருக்கேன், அந்த ஆகாசத்துல பிரபாகரேகின்னா என்ன, ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு சூரியனா இருக்கு, பல சூரியன்கள் பிரகாசிக்கிறது, அப்பேற்பட்ட பல சூரியன்கள் பிரகாசிக்கிறதும் பக்தர்களாக நட்சத்திர கூட்டங்களுடையதுமான அதோடு சேர்ந்துடையதுமான ஒரு ஆகாசமாக பாதுகா தேவி நீ சேவை சாதிக்கிறார். ஆகினால் உனக்கு இப்ப என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா, தேவி விஷ்ணு பதசம் பதம் நமாம், புதுஷாக ஒரு அழகை நீ பெற்றிருக்கிறாய். என்ன விஷ்ணுபத சம்பதம்? ஏற்கனவே விஷ்ணுபதம்னா எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடி வாரத்தின் கீழே தான் பாதுகை இருக்கா, அந்த திருவடியினுடைய அழகு, திருவனுடைய எல்லா சக்திகள் எல்லாமே பாதுகை மேல வீசுறது, அதனுடைய பிரகாசம் ஒளிவெள்ளங்கள்லாம் பாதுகை மேல வீசுறது. அதனால எம்பெருமானுடைய திருவடியினுடைய அழகு சௌபாகியமாகிற சம்பத்தை நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் விஷ்ணுபதம்னா ஆகாசம் அர்த்தம், ஆகாசத்தினுடைய சம்பத்து ஐஸ்வர்யம் இருக்கு, அதையும் பெற்றிருக்கிறாய். ஆகாசத்துல சூரியன், நட்சத்திரம் முதலிய ஐஸ்வர்யங்கள் இருக்கலவா, அதெல்லாம் நீயும் பெற்றிருக்கிறாய். ஆக ஆகாசத்தினுடைய சோபையையும் பகவானுடைய திருவடி சோபையையும் ஒருங்கே வகசி நீ பெற்றிருக்கிறாய். அதனால் மிக அழகாக நீ தெளிவாக விளங்குகிறாய் பாதுகாதேவியாக ஆகாசமே என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகாதேவியை வர்ணித்தார்கள் சுவாமி தேசியம். அதிசயித பணீஸ்வரஸ்ய சௌரே ஸ்வயமதிரூட பதோபதான பார்ஷ்வா மணிவலயஜுஷா கரேண மந்தம் ஸ்ருஷசி பதாவனி பாதயோர்யுகந்தது. ஸ்லோகம் 519. அதிசயித பணீஸ்வரஸ்ய சௌரே ஸ்வயம் அதிரூட பதோபதான பார்ஷ்வா மணிவலயஜுஷாக்கரேண மந்தம் ஸ்ருஷசி பதாவனி பதயோர்யுகந்த பாதயோர்யுகந்தது. இந்த ஸ்லோகத்துல பாதுகா சம்பந்தம் பெருமாளுக்கு எப்ப போயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நடக்கிட்டதான் பாதுகா சம்பந்தம் பெரும்பாலும் இருக்கும் இல்லையா. அதனால மற்ற சமயங்கள்ல பாதுகா சம்பந்தம், அதுவும் செயலிச்சுருக்கிற காலத்துல பாதுகா சம்பந்தம் பெருமாளுக்கு பிரசக்தியே இல்லையே. ஆக எப்பொழுதும் பெருமாள்கிட்ட இருந்து அவள் அனுகிரகிப்பது எப்படி அப்படின்னு சந்தேகம் வரும். அதற்காக சுவாமி என்ன பண்ற, பாதுகாதியானவள் சயன திருக்கோலத்துல எம்பெருமான் ஆதிசேகன் மேல பழி கொண்டிருக்கிற காலத்துல ஸ்வயம் அதிரூட பதோபதான பார்ஷ்வா, இந்த திருவடி வாரத்திலையும் ஒரு திண்டு இருக்கும், அந்த திண்டு மேல பெருமாள் திருவடியை வைத்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருப்பார். அப்போ தானும் பக்கத்திலேயே போய் ஒக்கோய் அமர்ந்து அந்த திண்டு பக்கத்துல எம்பெருமானுடைய திருவடிகளை என்ன பண்றா, தானும் பிடிச்சு விடுறாராம். மணி வலைய துஷா கரே நமந்தம் ராட்சி என்ன பண்றான், ரத்தன வலைகள் அணிந்த தன்னுடைய கைகளாலே திருவடியை மெதுவா பிடிச்சு விடுறான். அதே சமயத்துல பாதுகா தேவியும் அந்த திருவடி திண்டுக்கு பக்கத்துல போய் தானும் அமர்ந்து பாதுகா தேவி என்ன பண்றா, அவளும் தன்னுடைய மணி வளையலோடு கூடின கைகள் இருக்கே, அவளுடைய ரத்தனங்களுடைய பிரகாசம் தான் கைகள், அந்த வளையலோடு கூடின அந்த கைகளாலே பிடிக்கிறாள். நான் பிடிக்கிச்சு எப்படி பிடிக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா, மந்தம் அப்படின்னா மணி வலைய ஜுஷா கரேன மந்தம், மந்தம் மெல்ல மெல்ல பிடிக்கிறா. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் திருக்கண் விழிக்காமல் இருக்கும்படியாக, பெருமாளுக்கு சமம் ஏற்படாமல் இருக்கும்படியாக ரொம்ப நாசூக்காக மெல்ல பிடிச்சு விடுறாளாம் தன்னுடைய ஒளி கைகளாலே. அதன் பேர்ல அப்படி பிடிக்கிறதுனால எப்போதும் இவள் பாதுகா தேவியானவள் ராத்திரி வேளையிலையும் பெருமாள் சயன காலத்திலையும் கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிண்டு பக்தர்கள் எல்லாம் அனுகிரகிக்கிறாள் பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுகிரகித்தாகிறது. பக்தியந்தே த்வாம் பிரணதஸ்ய ஜந்தோஹ ததோகோக்ரஜ்வலனம் தொத்பிரகாசைஹி யதோ நாட்யாம் மத்யமயா விநிர்யன் கதிம் விந்தேதி கேசவபாதரக்ஷே. பக்தியந்தே த்வாம் பிரணதஸ்ய ஜந்தோஹ ததோகோக்ரஜ்வலனம் தொத்பிரகாசைஹி யதோ நாட்யா மதிமயா விநிரியன் வெடிம்பிந்தேது கேசவபாதரக்ஷே. ஸ்லோகம் 520. வியாசர் ஜீவனுடைய நிர்யாணத்தை பற்றி பேசுகிறார். எங்கே? சீவாசியில், அதாவது வியாச சூத்திரத்தில். ததோகோக்ரஜ்வலனம் தத்பிரகாசித்வாரா வித்யாசாமர்த்தியால் தச்சேஷகதி அனுஸ்மிருதி யோகாச்ச ஆர்தானுகிரகீதா சதாதிகியா. பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப நீளமான சூத்திரம். இது என்ன சாதிக்கிறார்? அந்த ஜீவனானவன் கடைசி நிர்யாண காலத்தில் புறப்படுகிறான், வெளியே புறப்படுகிறான். புறப்படும் பொழுது அவன் இருக்கும் முடியாத ஸ்தானம் ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயத்தில் 101 நாடி இருக்கு. அதில் 101 நாடியான சுஷும்னா நாடி என்று சொல்லக்கூடியதான நடுவில் இருக்க முடியாத நாடி இருக்கேன். அந்த நாடி வழியாக போனால் தான் அர்ச்சாதி மாற்றத்தினாலும் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும். ஆக பக்தனும் பிரபன்னனும் கடைசியில் புறப்படுகின்ற காலத்தில், ஹிருதயத்திலிருந்து புறப்படுகின்ற காலத்தில் அந்த 101 நாடி எதுன்னு தெரியணுமே. அப்படி இருக்கிற காலத்தில் அப்போ என்ன பண்ணுற பெருமா தத்பிரகாசி தத்வாரா. இவன் நிறையா பிரபத்தி பண்ணுறதுனால, வித்யானுஷ்டானம் பண்ணுறதுனால, இவனிடத்திலேயே அனுகிரகத்தினால அந்த வழியை எந்த இடம்ங்கிறத பெருமாள் வெளிச்சம் அடித்து காட்டுறான். அந்த வெளிச்சம் அடித்து காட்டினவுடனே அந்த வழியை பிடிச்சிருந்து அது வழியாக ஆர்த்தனான அந்தரியாமியான பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டு மேலே தலை வழியாக வெளியே வந்து அர்ச்சராஜ் மார்க்கத்தினால ஜீவன் மோட்சத்திற்கு போகிறான் என்று சீவாசியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை அங்கே என்ன சொன்னோம்? பகவான் இவன் வித்தியை பண்ணியிருக்கிறதுனால, அதாவது பிரபத்தியோ அல்லது பக்தியோ பண்ணிருக்கிறதுனால, அவனிடத்தில் அனுகிரகத்தினால அவன் சங்கல்பிக்கிறான். அவன் சங்கல்பித்த உடனே அந்த போக வேண்டிய வழி 101 நாடி எதுன்னு வழி தெரிகிறது. அது வழியாகப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதிசி மாற்றி அமைத்து சுவாமி ஜெய்கின் சாகிறார். அந்த வெளிச்சம் காட்டுறது எது தெரியுமா அப்படின்னு கேட்டவனா, பகவத் அனுகிரகத்தினால பாதுகாதேவி தான் காட்டுறா. பாதுகாதேவியினுடைய இந்த ரத்ன பிரகாசங்கள் இருக்கு, அது அந்த வழியை காட்டுகிறது. அது வழியாக மாற்றத்தை அடைகிறானா என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெய்சியம் வாதிசாத்தார். பக்தியந்தே துவாம் பிரணதஸ்ய ஜந்தோ ஜந்து. ஜந்துனா ஜென்ம சாஃபல்யம் உடையவன். அதான் இந்த உலகத்தில் பிறந்து பக்தியோ பிரவர்த்தியோ அனுஷ்டித்தவன். அவன் பிரணதஸ்ய ஜந்தோஹோ எம்பெருமானத்தில் தாழ்ந்து பிரவர்த்தி பண்ணி அனுஷ்டிச்சிருக்கான். அப்போ என்ன பண்றார்? கடைசி காலத்தில் அவன் புறப்படுகின்ற காலத்தில் ததோகோ கிரஜ்வலனம் தொத் பிரகாசி. பாதுகாதேவி இவனுடைய ரத்தனங்கள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. அது என்ன பண்றது? அதனுடைய ஒளிவெள்ளம் அந்த ஹிருதயஸ்தானத்தில் நான் இந்த மூர்தன்ய நாடி போகக்கூடிய வழி இருக்கே சுஷும்னா நாடி, அந்த வழியை அந்த இடத்துல பிரகாசிக்கிறது, வெளிச்சம் காட்டுறது. காட்டவுடனே அது வழியாக ஜீவன் நுழைகிறான். யதோ நாட்யா மத்தியமயா வினிரியன். இது வெளிச்சம் காட்ட அந்த நாடி மத்தியம நாடின்னு பேரு. அது வழியாக நுழைந்து வெளியே கிளம்புகிறான். கதிந்தேது கேசவபாதரட்சே. எம்பெருமானுடைய பாதரட்சையே நீ என்ன பண்ற? அவன் அந்த வழியாக நுழைந்து கதிம்விந்தேது, கதினா அடையக்கூடியதான ஸ்தானம் பரமோதம், அச்சுவாதி மார்க்கத்தின் வழியாக பரமோதத்தை அடைகிறான் என்று. ஆக இந்த இடத்துல அந்த நுழையக்கூடிய வழியை ஆறு காட்டுகிறா அப்படின்னு கேட்டமானாக்க, பாதுகாதேவி ஏன்னு கேட்டால் பெருமாளும் கூடவே வர தெரிஞ்சுதா. அந்த சூத்திரத்தில் ஆர்தானு கிரகீதான் இருக்கு. ஆர்தான்னாக்க அந்தரியாமியா இருக்கக்கூடியான எம்பெருமான், அவனும் கூட வருகிறான். அவனுடைய அனுகிரகம் அவன் வருகிறான்னு சொன்னாக்க, அப்போ புறப்பட்டா எப்படி புறப்படுவான்? பாதுகையோடு தானே புறப்படுவான். ஆக அவன் பாதுகையோடு எழுந்து புறப்படுகின்ற காலத்தில் அந்த மணியினுடைய வெள்ளமானது அண்ணா அந்த மூர்த்தனி நாடி வெளியில் காட்டுறது. அந்த ஹிருதயத்தில் அந்த வெளிச்சம் விழுந்த உடனே அது வழியாக நுழைஞ்சு இவன் மேலே வந்து மோட்சத்துக்கு போகிறான் அச்சாதி மார்க்கத்தினாலே என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த வழியை காட்டுவதும் யாருன்னு கேட்டாக்க, பாதுகையினுடைய ஒளி பிரகாசம்தான், ரத்ன பிரகாசம்தான், அதனுடைய ஒளி வெள்ளம் தான் காட்டுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயகன் அனுபவித்தாகிறது. அசிசில பரிணத்தா ரஷ்மிஜாலை எண்மணீனாம் துரதிகமதமம் பாரமாரோபயந்தி கமல நயனமாத்யம் கர்ணதாரம் ததானாம் பவசி பவபயோதே பாதுகே போதபாத்ரி. ஸ்லோகம் 521. அசிசிலபரிணத்தா ரஷ்மிஜாலைஹிமணீனாம் துரதிகமதமம் நா பாரமாரோபயந்தி கமலநயனமாத்யம் கர்ணதாரம் ததானா பவசி பவபயோதே பாதுகே போதபாத்ரி. உலகத்தில் ஒருவர் பெரிய அகண்ட காவிரியின் அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் அல்லது கடலை தாண்ட வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? அவருக்கு ஒரு பெரிய கப்பல், ஒரு போட்டு வேண்டும் இல்லையா? ஓடம் இருக்கணும். அந்த ஓடத்தை ஓட்டுறதுக்கு நல்ல படகோட்டி நல்ல சிறந்தவனாக இருக்கணும். அதோடு கூட அந்த ஓடம் நடுவில் ஜலத்தை நடுவில் போக வச்சு காற்றடிச்சு கீழ்த்தடிச்சு உடஞ்சி போகாமல் இருக்கணும். அது உறுதியானதாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு நாவிகன் ஒருவன் செலுத்த, படகோட்டி செலுத்த அக்கறைக்கு போய் சேரலாம். இது உலகத்திலே வழக்கம். இந்த சம்சாரம் இருக்கேன், இந்த சம்சாரம் பெரிய சமுத்திரம் இல்லையா? இந்த பெரிய சமுத்திரத்தை தாண்டி வைக்கிறது எது என்று கேட்டால், இந்த சூத்திரத்து ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதிகையே ஓடமாக பிரஸ்தாவித்து அழகாக வர்ணிக்கிறார். அசிதில பரிணத்தா ரஷ்மிஜாலை மணீனாம். இந்த பாதுகா தேவி இருக்க இந்த சம்சாரமான சமுத்திரத்தை தாண்டி வைக்கிறது. அதற்கு அர்ச்சராஜ் மார்க்கம் வழியாக நம்ம அழைத்து செல்லுகிறது. அழைத்து செல்லும் பொழுது அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அசிதில பரிணத்தா, நன்கு கட்டப்பட்டிருக்கு. சரிதா, அங்கங்கு இழுத்து பிடிச்சு கட்டியிருப்பார்கள். நன்றாக கம்புகளை கட்டி இது பண்ணி உடையாமல் பார்த்திருப்பார்கள். அத மாதிரி இந்த பாதுகாக்கிற பொருட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா, அசி சில பரிணத்தா, அது சிதிலமாக ஆகாதபடி கடைசி ஊரில் அக்கறைக்கு போகும் அளவு தாங்கும்படியாக நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது. எதனால கட்டிடா கயிறு எது இங்க அப்படின்னா, ரஷ்மிஜாலை மணினாம், அதுங்கிட்ட இருக்கிற மணியனுடைய பிரகாசங்கள் இருக்க, அந்த மணி ஒளிகளாகிற கயிறுகள், அந்த கயிறுகளாலே பாதுகையானது கட்டப்பட்டிருக்கிறது. ஆக மணியன் ஒளி பாதுகையை திடமாக பாதுகாக்கிறது. அப்படி அப்பேற்பட்ட பாதுகாகிற ஓடமானது நம்ம அழைத்து செல்லுகிறது. எப்படி? துரதிகமதமம்னா பாரம் ஆரோபயந்தி, பாரம் ஆரோபயந்தி, அக்கறைக்கு நம்ம அழைத்து செல்லுகிறது செல்லுகிறாள் பாதுகா தேவி. எப்படி அப்படின்னு கேட்டார். இந்த அக்கறைங்கிறது எப்படி இருக்கு? துரதிகமதமம்னா துரதிகமம், நம்மால் அடைய முடியாது. சாதாரணமாக ஒருவர் அதுக்கு சம்சாரமாகிறவர்களை தாண்டி அக்கறைக்கு போயிடவே முடியாது. துரதிகமம் அதிலே பெறப்பட்டது துரதிகம தமம்னார். துளிக்கூட முடியாது அக்கறைக்கு தாண்டுவது என்று. அப்பேற்பட்ட பாரம் அக்கறை இருக்கே வைகுண்டம், அதுக்கு ஆரோபயந்தி, நம்மை அழைத்து செல்கிறது இந்த பாதுகையாகிற ஓடம். புரிஞ்சுதா? எப்படி அப்படி அழைத்து சொல்றதுனாக்க, இந்த பாதுகையாகிற ஓடத்தை யார் செலுத்துவா அப்படி அப்படின்னு கேட்டவனா, கமல நயனமாத்யம் கர்ணதாரம் ததானா, இந்த பாதுகா தேவி தன்னை அழி நடத்தி செல்வதற்காக சரியான படகோட்டிய தானே தயார் பண்ணி வச்சிருக்கா. யார் அது அப்படின்னு கேட்டவனா, கமல நயனம் ஆத்யம், ஆத்யம் கமல நயனம், கமல நயனன் புண்டரீகாட்சன் எம்பெருமான் சிவன் நாராயணன், அவன்தான் முதல்வன், அவன்தான் கர்ணதாரம், எல்லோரையும் தாண்டி வைப்பதில் என்ன சிறந்த படகோட்டி அவன். அப்பே ஏற்பட்ட படகோட்டியை பெற்றிருக்கிறாள் பாதுகா தேவி. ஆகினால பாதுகையாகிற ஓடத்தை அந்த திரு கண்ணனாகிற லட்சுமி நாராயணன் எம்பெருமான் ஓட்டி செல்கிறான். ஓட்டி செல்லும் பொழுது இந்த படகாக இந்த பாதுகாக்கிற படகு எப்படி இருக்கு, அண்ணன் கெட்டியாக தன்னுடைய கிரணங்களாலே கட்டப்பட்டிருக்கு. அதனால் அழகாக அழைத்து செல்கிறது எல்லோரையும். பவசி பயோதே பவபயோதே பாதுகே போன போத பாத்திரி. ஆகினால ஏ பாதுகா தேவி, நீ சிறந்ததொரு ஓடமாக எங்களுக்கெல்லாம் நீரிக்கிறாய். நீ ஓடமாக இருந்து என்ன உன்னுடைய ஓடத்திலே நாங்கள்லாம் ஏறி செல்ல, எங்களை அழைத்து செல்லுகிறவன் கர்ணதாரனாக நாவிகனாக படகோட்டியாக எம்பெருமான் இருந்து அப்படி அழைத்து செல்லும் பொழுது நீ உறுதியாக மனம் தவறாமல் எங்களையெல்லாம் கட்சியவர்களும் கொண்டு போய் சேர்க்கிறாய். அதனால உன்னாலதான் நாங்கள்லாம் அக்கறைக்கு போகிறோம். ஆக அச்சராதி மார்க்கத்தினால இந்த பவக்கடலை தாண்டி பிரபன்னன் போகிறான் என்றால் அதற்கு கூடவே எம்பெருமானும் வருகின்றபடினால், எம்பெருமான் பாதையை சாத்திக் கொண்டு வருகின்றபடினால், பாதையானது ஓடமாக இருந்து நம்மை அழைத்துச் சென்று கடுகட்டியாகிற எம்பெருமானாலே அக்கறையை செலுத்தப்பட்டு தீர்வுகின்றதற்கு நாமெல்லாம் போகிறோம். பகன்மர்களெல்லாம் ஆக பகன்மர்கள் அக்கறைக்கு போகுவதற்கு சம்சார சாகரத்தை தாண்ட வேண்டும் என்றால் பாதுகா தேவி நீயே ஓடமாக இருந்து எங்களுக்கெல்லாம் உதவுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி ஜெய்சிங் அனுபவித்தபடி மணிகண கிரணையிஸ்தே கற்பித்தே குருமபேதே மிருகிரிவ குரங்கீம் துவாம் புரஸ்கிருத்திய பவியாம் ஹரதி தரணரட்சே மத்திபாசாவருத்தம் ஹிருதய ஹரிணயூசம் பிராணினாம் ரங்கநாசா. ஸ்லோகம் 522. மணிகண கிரணையிஸ்தே கற்பித்தே குருமபேதே மிருகிரிவ குரங்கீம் ம் புரஸ்கிருத்திய பவியாம் ஹரதி தரணநரட்சே பக்திபாசாவருத்தம் ஹிருதய ஹரிணயூதம் பிராணினாம் ரங்கநாசா. பாதுலியனிடத்துல மக்கள் எல்லோரும் அதிகமான பக்திபாவத்தோட பழகுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு அழகான முறையில நமக்கு இங்கு எடுத்து வெளியிடுகிறார் சுவாமி தேசிகன். எப்படி ஒருவன் இந்த மான்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான் வேடுவன் கேட்டா, பெரிய புதர் இருக்கும், அந்த புதர்ல போய் இவன் ஒளிஞ்சுப்பான். அந்த புதர்ல ஒரு அழகான பெண்மானை கொண்ட கட்டிவிடுவான். கட்டிவிட்டு அதுக்கும் தெரியாம தான் மறைஞ்சு இருந்துட்டு இருக்கிற காலத்துல இந்த பெண்மானை பார்த்து ஆண்மானங்கள்லாம் நிறைய கூட்டம் கூட்டமாக அந்த பெண்மான இடத்துலேயே வரும். அப்படி வரும்பொழுது உடனே என்ன பண்ணுவான், தன் பாசத்தை வீசி அவைகளெல்லாம் கட்டி விடுவான், எல்லா மான்களையும் பிடிச்சு விடுவான். அதுபோல எம்பெருமான் நம்மை பாதுகை விஷயத்தில் ஈடுபடும்படியாக பண்ணுகிறார் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி மணிகணகரணே கல்பிதே குருமபேதே, புதர்ல பெருமாள் ஒழிஞ்சிட்டு இருக்கார். என்ன புதறது, ஏதால கட்டப்பட்டது இந்த கொடிகடிகள், அது ஒரு மாதிரி பிராகிருதமான கொடிகள் இருக்கு, இந்த மாதிரி கொடிகள் முள்ளு செடி உள்ள புதரா இல்ல. மணிகணகிரணே கல்பிதே, உன்னுடைய இழைக்கப்பட்ட உன்னிடத்துல இழைக்கப்பட்டிருக்கான நிறைய மணிகள் ரத்னங்கள் இருக்குல்லவா, அதனுடைய கிரணங்கள் எல்லாம் அழகாக வீசுகின்றன. பல நிறம் கொண்ட பல கிரணங்கள் எல்லாம் வீசப்பட்டு அதெல்லாம் சேர்ந்து சூழ்ந்து இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, பெரிய காட்டில் உள்ள புதர் மாதிரி இருக்கு. அப்படியாக ஒரு புதரை நீ அமைத்து மிருக இருவ குரங்கியும் துவாம் புரஸ்கிருத்திய பவியாம், தான் ஒரு மிருகையு மாறி, மிருகையுன்னா மான்களை மிருகங்களை வேட்டாடுவான், அத மாதிரி இருந்துட்டு உன்ன குரங்கியும் துவாம் புரஸ்கு பவ்யாம் புரஸ்கிருத்திய, ஒரு அழகான பெண்மானாக உன்னை முன்னிட்டு அந்த புதரலை வைத்துக் கொண்டு என்ன பண்றான் தெரியுமா, இவன் அரதி தரணரட்சே பக்திபாசா அவருத்தம் ஹிருதய ஹரிணயூதம் பிராணினாம் ரங்கநாதா. எல்லா ஆன்மான்களையும் பிடிச்சு விடுறார் இப்ப சுவாமி. இந்த பெண்மானை கண்டு ஆசைப்பட்டு ஆன்மானங்கள்லாம் எப்படி ஓடி வருகின்றதோ அதுபோல பெண்மானாகிற பாதுகா தேவியிலே பாதுகாவை சேவித்து அதன் அழகிலே மயங்கி ஹிருதய ஹரிண யூசம், நம்முடைய மனசாகிற மான்கள் இருக்க, அதாவது பக்தர்களுடைய மனசாகிற மான்கள், அந்த மான்களுடைய கூட்டமானது எல்லாம் என்ன பண்றது, அந்த குரங்கியின் இடத்துல அதாவது பாதுகா தேவியின் இடத்துல வந்து சரணடைகிறது அத்தனையும் இம்மாதிரியாக. ஆக இதனால பாதுகையினிடத்துல சேவை பண்ணுவதில், பாதுகையை சேவிப்பதில் பக்தர்கள் ரொம்ப ஈடுபாடுகளாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அப்படி பாதுகாதியினுடைய ஈடுபாடுடைய பக்தர்களுக்கெல்லாம் அப்பப்போ நல்ல பலன்களை எல்லாம் பாதுகா தேவி அளிக்கிறார். அவ்வப்பொழுது அனுபவத்தில் பல உபகாரங்கள் இவர்களுக்கு கிடைக்கின்றன. அதெல்லாம் நினைத்து நினைத்து அவ என்ன பண்றா, அவளுக்கு பகவத்பக்தி ஆனது வளர்றது. பக்தி வளர வளர பிரபன்னர்கள் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு பரவசரலாய் எம்பெருமானையே தியானம் பண்ணிக்கொண்டு ரங்கநாதன் விஷயத்திலேயே ஈடுபட்டிருப்பார்கள் இல்லையா. ஆக பாதுகா தேவி ரங்கநாதன் இடத்துல ஈடுபாட்டை நீ பல வகையிலே எங்களுக்கு உண்டு பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி பரிஜித பதமூலா பாதுகேரங்கிணஸ்துவம் பிரபவதி புஜமத்யே ஸ்லோகம் 523. பரிசித பதமூலா பாதுகே ரங்கிணஸ்துவம் பிரபவதி புஜ மத்யே அவசுபோயம் ததாபி பவதி பிரஷமதஸ்தாத் தேஜசா பவ்ய பூம்னா சரபித துரிதானாம் அவகீனாம் மணீனாம். இந்த ஸ்லோகத்துல ஒருவருக்கு பெருமைங்கிறது ஸ்தானத்தினால உயர்ந்த இடத்தினாலே இருப்பதா மாத்திரம் இல்லை, அவரவர்களுடைய குணங்களாலே செய்களினாலேதான் அவரவர்களுக்கு உயர்வு என்பதை எடுத்து காட்டுகிறார். என்ன பரிசித பதமூலா பாதுகே ரங்கிணஸ்துவம், பாதுகா தேவி நீ எங்க இருக்க நீ அப்படின்னு கேட்டா, பரிசித பதமூலா எம்பெருமானுடைய திருவடிவாரம் இருக்கேன், அதன் நிழலையே எப்பொழுதும் இருக்கிறாங்க. ஆக எம்பெருமானுடைய திருவிவாரத்தை ஒரு நாளும் விடுவதில்லை. ஆக பெருமானுடைய திருவிழுவாரத்தின் கீழே எப்பொழுதும் தங்கியிருக்கிறாய். நீ பிரபவதி புஜ மத்யேசோயம் ததாபி, இது பாதுகாவில் இருக்கக்கூடிய மணிகள் இருக்கேன், இந்த மணிகளை போல இன்னொரு மணி உயர்ந்தது இருக்கு, அது என்னன்னா கௌசுபமணின்னார். கௌசுபங்கிறது ஜீவாபிமான தேவதை என்று சொல்கிற வழக்கம். கௌசுபமணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரபவதி புஜ மத்யே பெருமாளுடைய ரெண்டு தோள்பட்ட ரெண்டு இதழுக்கு நடுவில் திருமார்புல அழகாக விளங்குகிறது கௌசுபமணி. ஆக திருமார்புல இருக்க முடியாத கௌசுபமணி உயர்ந்தவன், அல்லது திருவடியின் கீழ் இருக்க முடியாத பாதுகையினுடைய மணிகள் உயர்ந்தனவா என்கிற பிரச்சனை ஏற்படுகிறது. காலத்துல பாதுகா கௌசுபமணியை விட பாதுகா மணிகளை உயர்ந்தவை என்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டான், தேஜசா பவ்ய பூம்னா சலபித துரிதா நாம் மணினாம். கௌஸ்துபம்ங்கிறது ஜீவாபிமானி தேவதை தான், ஆனால் அதனால் எந்த ஒரு ஜீவனுடையாத பாபங்களை போக்கி அவர்களுக்கு மோட்சத்துக்கு வரபடியா பண்ண முடியுமோ, அந்த மணியினாலும் முடியாது. ஆனால் பாதுகாதீனத்தில் இருக்கின்ற மணிகள் இருக்கின்றனவே, அதனுடைய தன்னுடைய பிரகாசத்தை வீசி, அழகான தன்னுடைய ஒளி வண்ணத்தை வீசி, அது அது பட்டத்தினால அது சிறசில படுவதனால எல்லாரும் பாதுகா பக்தர்களாகி அப்புறம் ரங்க பக்தர்களாக ஆகி கடைசியிலேயே மோட்சத்தை அடைகிறார்கள். ஏன், பாதுகாமணியினுடைய பிரகாசம் யார் தலையில விடுறதோ அவரிடத்தில் இருக்க முடியாத பாவங்கள் அனைத்தும் சுட்டு கொதிக்கப்பட்டு விடுகிறது. எப்படியானால் இந்த ஒளி வண்ணத்துல நெருப்புல விட்டில் பூச்சிகள்லாம் விழுந்து காணனை விடுமோ, அதே மாதிரி பாதுகாமணியினுடைய பிரகாசம் நம் தலையில விழுந்தா நம்ம கிட்ட இருக்க முடியாத பாவங்கள் எல்லாம் அந்த பிரகாசத்தில் ஒளி வெள்ளத்தில் விழுந்து எல்லாம் பொசிங்கி விடுகின்றன. பாதுகாமணியினுடைய பிரகாசத்தினாலே நமக்கு பாவங்கள் தொலைகிறது. விரோதி தொலைஞ்சால் நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாதனாலே மோட்சம் எளிதாக கிடைக்கிறது என்றார் இந்த ஸ்லோகத்தில். பெருமாளிடத்துல கௌசுபங்கிற மணி ஒண்ணுதான் திருமார்புல இருக்கிறது, ஆனால் பாதுகாதேவனிடத்திலேயோ பல உயர்ந்த மணிகள் இருக்கின்றன. அதனால பல மணியை பெற்றது, உயர்ந்த மணிகளை பெற்றது பாதுகா தேவி. இந்த பாதுகா தேவி இப்படி இருந்தாலும் கௌசுபமணி திருமார்புல இருக்கிற நித்திய சூரிய அல்லவா, அதனாலே கௌசுபம் தானே உயர்ந்தது என்று சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டா, அது ஜீவாபிமானி தேவதையாக இருந்து என்ன காரியம் செய்கிறது அப்படின்னு கேட்டா, ஜீவர்கள் பாதுகா மணிகளின் கீழே அமர்ந்து புகுந்தால் அப்பொழுது அவர்கள் திருக்கிற அகங்காரங்கள் பாவங்கள் எல்லாம் தொலைந்து என்ன மோட்சத்துக்கு வருகிறார்கள். அப்படின்னா ஜீவர்கள் எல்லாம் பாதுகா வெள்ளத்துல ஒளி வெள்ளத்துல இருந்து பாவங்களை போக்கிக் கொண்டு வருகிறார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு அபிமான தேவதையா இருக்க முடியாத இது கௌசவமும் அப்படி பாதுகையினுடைய ஒளி வெள்ளத்திலே புகுந்துதானே வர வேண்டியிருக்கும், உள்ளத்தை ஆசித்தான் நிறுத்த வேண்டியிருக்கும். ஏன் கேட்டபோனாக்க, நித்திய சூரியர்கள் எல்லாரும் பாதுகா சர்வசூரிய சேவியா என்பார்கள். நித்திய சூரியர்கள் எல்லாரும் பாதுகா தேவியை சேவிக்கிறார்கள், அர்ச்சிக்கிறார்கள். அப்படி இருக்கிற கௌசவமணியும் ஒரு நித்திய சூரிய, அதுவும் பாதுகா தேவியை அர்ச்சித்துதான் ஆகணும். அதாவது உயர்ந்தது எப்படி தன்னை அது சேவிக்கிறது எப்படின்னு கேட்டபோனாக்க, சாதாரணமா ஸ்ரீமதி ராமாயணத்துல சொல்லச்ச, ஸ்வதனு அபிபவன் லட்சுமணேர பூதா கடைசியில் புஷ்பகுமாரத்தில் வந்து இறங்கின பொழுது பாதுகையை பரதன் சமர்ப்பிக்கிற பொழுது பாதுகா தேவியை லட்சுமணனும் விழுந்து செய்வித்தான்ங்கிறார். ஆக பாதுகை என்ன, பரதன் என்ன, லட்சுமணன் என்ன, எல்லாரும் எம்பெருமானை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சுதா. அதுல லட்சுமணன் ஆதிகேயனுடைய அவதாரம், அவனே லட்சுமணனாகவும் அதுவே பாதுகா தேவியாகவும் அவனே தான் அவதரித்திருக்கிறான். அப்படி அவதரிக்கிற காலத்துல லட்சுமணன் பாதுகையை செய்வித்தான்னா தன்னைத்தானே செய்வித்தான் என்ற அளவார்த்தம் உருவாகிறது. சதனமபி வந்தே லட்சுமணன்.